அம்மா அழகே உலகின் ஒளியே, அம்மா அழகே உலகின் ஒளியே, என் சங்கீதம் உன் கீதமே. உனை நான் அழைத்தால் விழியில் மழையே, அம்மா அழகே உலகின் ஒளியே. அசைகின்றது என் சங்கீதம் பொய் என்று யார் சொன்னது? கனவுகளே வழிவிடுங்கள், கலைமகளே வரவிடுங்கள். மலரில் உறங்கும் பூங்காற்று அதனை எழுப்பும் என் பாட்டு. துன்பம் தரும் மந்திரமும் இன்பம் தரும் பொன் மந்திரம். முன்பும் தீயனை சுற்றிச் சொடுமே, எந்த இசையதை எட்டிச் சொடுமே. இந்த வெப்பம் என்ன என்ன செய்யும், சந்தனங்கள் பூசுமோ? உள்ளிருக்கும் ஜோதி ஒன்று உண்டு, அதனை வெப்பம் தீண்டுமோ? கொழுந்து இமைகளை உரசுது, இது ஒரு அழகு.